தாளம் துள்ளும் செம்பகமேட்டில் வெண்ணிலா கதிரொளி ஏந்தும் கரிமிழியாலே நெஞ்சிலே கனவுகள் வெய்யும் புயலில் ஆடும் தூரையா தாரகளோதும் கொஞ்சலில் கூட நிலவே கதிரொளி ஏந்தும் கரிமிழியால்